அவள் தேனா அவள் வரும் வேளை பார்த்து தென்றலை போலே மெய் பேசி நெஞ்சதின் மேலே நீ போகும் நேரம் முகம் மாறும் அழகாய் பொல்லாதவும் நினைவாலே நில்லாத பேரிடர் நாளே எப்போது மாறும் இதழ் சேரும் எறும்பா என்போழ்கள் நீ யோகம் வராதா கண்ணோடு கண் பேசும் அந்நாள் காணலானையாவும் தீராதா ஆதி காலை அவள் முகம்தான்.